ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதேத்திராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தனலக்ஷ்மணஹரித்ராஹர் சம்ப்ராப்ததுரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தனவாகதீஷயமிடம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபலசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம். யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தாயதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சபாயை நமஹ. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்கின்ற தலைப்பில் பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் அப்படின்ற விஷயத்தில் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை நாம் சென்ற பாசுரத்தினாலே பார்த்தோம். இன்று சகல வஸ்துக்களும் எம்பெருமானுடைய சங்கல்பத்திற்கு கட்டுப்பட்டவையாக இருக்கக்கூடியவை, எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானுடைய சங்கல்பத்திற்கு அடங்கியவைகள் அப்படின்றத சுவாமி தேசிகன் தன்னுடைய பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். இந்த பாசுரமும் அர்த்த பஞ்சகத்தில் 202வது பாசுரம். தேசிக பிரபந்தத்தினுடைய கணக்கில் பார்த்தால் 249வது பாசுரம். அர்த்த பஞ்சகத்தில் இது 2வது பாசுரமாக இருக்கு. உள்ள பொருள் அனைத்தும் உருவநிலை கருமங்கள் தெல்லிசைவின் வசமாகி திகழ்ந்துயிரா உரைகின்றான் நல்லிருள் தீர்த்தடியவர்க்கு நலங்கொடுக்கும் திருவுடனே வள்ளல் அருளாளரெனும் வாரணவிற்பிறையவனே. உள்ள பொருள் அனைத்துக்கும் உருவநிலை கருமங்கள் தெல்லிசைவின் வசமாக்கி திகழ்ந்துயிரா உரைகின்றான் வள்ளல். வரம் தரும் ராஜனாக இருக்கின்றபடியினாலே பெருங்கொடையாளரான வள்ளல், அப்படிப்பட்ட அருளாளர் எனும் பேரொருளாளன் என்று சொல்லக்கூடியவனான வாரண வேற்பு இறையவன் ஹஸ்திகிரி நாயகனாக இருக்கக்கூடிய திருமால், திருவுடன் பிராட்டி பெருந்தேவி தாயாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் சகல வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவற்றினுடைய சொரூபஸ்திதி பிரவருத்திகளுக்கு காரணமாக இருக்கின்றான். காரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் தன் சங்கல்பத்திற்கு அடங்கியவைகளாக அவை அந்த வஸ்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றான். உள்ள பொருள் அனைத்தும் உருவநிலை கருமங்கள் தெள்ளிசைவின் வசமாக்கி திகழ்ந்துயிரான் உரைகின்றான். உள்ள பொருள் அனைத்துக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனாச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றிற்குமே உருவ நிலை கருமங்கள், உருவம் நிலை கருமங்கள், அதாவது ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இது எல்லாமே தெல்லிசைவின் வசமாக்கி தன்னுடைய தெளிவான சங்கல்பத்தின் அடங்கியதாக கொண்டு திகழ்ந்து பிரகாசித்து உயிராய் உரைகின்றான். அந்த வஸ்துக்களுள் அந்தர்யாமியாக நித்தியவாசம் செய்பவனாக இருக்கக்கூடியதான பேரருளாளன் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பத்தை பற்றி சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். வினா த்வத்சங்கல்பாத்து விருஷகிரீஷ அனுரபி நச்சலத்து. அவனுடைய சங்கல்பம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. உபனிஷத்தில் சொல்லும்பொழுது சங்கல்பம் என்பது அப்ரதிகதமான சங்கல்பம், தடையில்லாத ஒரு சங்கல்பமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய சங்கல்பம். எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியவை. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா, ஜனானாம் சர்வ ஆத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் அவனுக்கு ஷரீரங்களாக இருக்கின்றன. அவன் இந்த பதார்த்தங்களுக்கு ஷரீரியாக அதாவது ஆத்மாவாக இருக்கின்றான். அதுதான் ஷரீர ஷரீரி பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் மூலமாகத்தான் அனைத்து வஸ்துக்களும் தன்னுடைய இருப்பை உடையதாக இருக்கின்றன. ஆழ்வான் வைகுண்டஸ்தவத்தில் சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரிலேயே எல்லா வஸ்துக்களினுடைய சத்தா இருக்கின்றது. இச்சாத்த ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியா தவது கேச்சன தேகி நித்யாக நித்யம் துவதேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் நகா. எப்பவுமே எம்பெருமானுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அதெல்லாம் நித்தியங்களாக இருக்கு. இப்போ தேவ எம்பெருமானுடைய நல்ல குணங்கள் இருக்கு, அது இந்த விஷயத்துல எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடிய விஷயத்துல நமக்கெல்லாம் பலவிதத்தில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். எல்லாமே எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு சேஷபூதங்களாக இருக்கக்கூடியவைகள் தான். எல்லாமே சர்வசேஷியாக இருக்கக்கூடியவன் பெருமாள். எப்படி சர்வசேஷியாக இருக்கின்றான் அப்படின்னா, உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமனாத்யைஸ்திதசிதௌ சோமுத் உபாயோபேயத்வே ததிக தவ தத்துவம் நது குணௌ அதஸ்துவாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்யாஜம் அவ சரண சரணம் அவ்யாஜம் அவஜம். எல்லாமே ஒரு ஒரு வஸ்துக்களையும் வஸ்துக்களாக ஆக்குவது, அந்த வஸ்துவை உண்டாக்குவது, வஸ்துவாக இருக்கும்படி செய்வது, ஸ்வரூபம் ஸ்திதி நீடித்திருக்கும்படி செய்வது, பிரவிற்த்தி நியமனம் செய்வது, இந்த மாதிரியான வியாபாரங்களின் மூலமாக பிராட்டியோடு எழுந்தருளில் இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுறார். எப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவன் அப்படின்றத இந்த இடத்துல பெருமாள் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே பெருமாள் விஷயத்துல பட்டர் காண்பித்துக் கொடுக்கிறார். அளவந்தாரும் இதை பற்றி தெரிவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரிலேயே எல்லா வஸ்துக்களும் அவனை சார்ந்திருக்கின்றன. அவனுடைய நியமனத்தின் பேரிலேயே தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. யதண்டமண்டாந்தரகோச்சரம் செய்யத்து தசோத்தராண்யாவரணானி யானி ச குணாஃ பிரதானம் புருஷஃ பரம் பதம் பராத்பரம் பிரம்ம சதே விபூதயா. இந்த வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு விபூதிகளாக இருக்கக்கூடியவைகள். பிரம்மாண்டம் அதுக்குள்ள இருக்கக்கூடியவைகள், அதற்கு வெளியில ஒன்றுக்கொன்று பத்து மடங்காக இருக்கக்கூடிய ஏழு ஆவரணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற குணங்கள், இவைகளுடைய பிரவிற்த்தி நிமித்தங்கள், ஸ்திதி பிரவிற்த்தி நிமித்தங்கள், பிரகிருதியினுடைய ஸ்திதி பிரவிற்த்தி நிமித்தங்கள், பத்தஜீவர்கள், நித்தியஜீவர்கள், முக்தர்கள், அதில்லாம நித்திய விபூதி, லீலா விபூதி, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், இதெல்லாமே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விபூதிகள். இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரிலேயே சதே ஆத்மா அந்தர்யாம் யமிருதா ய ஆத்மனி திஷ்டன் அப்படின்னு வரக்கூடிய அந்தர்யாமி பிராமண ஸ்ருதிகள் இதற்கு பிரமாணங்களாக பெரியோர்களாலே காட்டப்படுகின்றன. அப்படி சகல வஸ்துக்களும் எம்பெருமானுடைய சங்கல்பத்திற்கு அடங்கியவைகளாக இருக்கக்கூடியவைகள் அப்படின்றத இந்த இடத்துல சுவாமி ரொம்ப பிரமாதமாக நமக்கெல்லாம் அற்புதமாக காட்டி கொடுக்கிறார். இதோட இந்த உபன்யாசத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.